രാമാനുജതയാപാത്രം ജ്ഞാന വൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വേങ്കടനാതാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥ സമാരംഭാം നാഥയാമുന മധ്യമ അസ്മദാചാര്യ പര്യന്ത വന്ദേ ഗുരു പരമ്പരാഹം യോ നിത്യമച്യുത പദാംബുജയുഗ്മ വ്യാമോഹത സ്ഥലിതരാൻ ത്രിണായമേന അസ്മദ്ഗുരോർഭഗവതോ സുദേഹ സിന്ധോ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതാ യുവദേ സ്തനയാ വിഭൂതി സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ നക്കുലപതേർവഗുലാഭിരാമം ശ്രീമത്തദംഗ്രിയുഗളം പ്രണമാമി മൂർധ്ന ഭൂതം സരസ്വ മഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗി വാഗാൻ ഭക്താംഗ്രിരേണു പരകാല യതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ശ്രീമാൻ വേങ്കടനാചാര്യ കവിതാർക്കിയകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി യോന്തപ്രവിശ്യ മമ വാചമിമാം പ്രസൂക്താം സഞ്ജീവയത്യ കില ശക്തിധരസ്വദാംന അന്യാൻ സഹസ്തശരണശ്രവണത്വകാദീൻ പ്രാണാന്നമോ ഭഗവതേ പുരുഷായ തസ്മൈ വിശുദ്ധ വിജ്ഞാനഗണസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാനണ ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം മയഗ്രീവമഹം പ്രപദ്യേ അപൗരുഷേ ശ്രീമന്നൂത്രരംഗനാഥേതിരാളബ്ധാത്മവിദ്യാലയം ശ്രീമന്നൂത്രലക്ഷ്മണാരതിരാർത്ഥം പ്രാപ്തതുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷസന്ദസ്വാലക്ഷ്യാത്മയോകാംക്ഷിതം ശ്രീമന്നൂത്രവാഹദീശേമിണം ഭക്ത്യാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീഷയോഗേന്ദ്രഹയാസ്യപദസേവിനം ബ്രഹ്മതന്ത്ര സ്വതന്ത്രാര്യം ഭജാമ സ്വാത്മസമ്പദം സഭായ നമഃ. തിരുപ്പാവയില് ഇന്നിക്കു ആറാവത് പാസുരം. ഇന്ന് ആറാവത് പാസുരത്തിലേന്ത് ആരംഭിച്ച് പതിനൈന്താവത് പാസുര പര്യന്തം സാധാരണമാണ് ഒരു പൊരുള പാർത്താൽ നാച്ചിയാർ ഒവ്വൊരു തോഴികളെ എഴുപ്പുറതാക അമൈന്തിരുക്കു. സ്വാപദേശങ്ങളിൽ പാർത്താൽ പല അരിയ കരുത്തുക്കളെ നാച്ചിയാർ ഇന്നിടത്തില് തെളിവിക്കാൾ പത്ത് ആഴ്വാറുകളെ എഴുപ്പുറതാകും ഇന്ന് പാസുരങ്ങൾ അമഞ്ചിരുക്കതാകും വ്യാഖ്യാനം പണിയിരുക്ക പെരിയവാൾ. ശാസ്ത്രാർത്ഥങ്ങളെ കൊണ്ട് പാർത്താലും പല അർത്ഥങ്ങൾ ഇന്ന് പത്ത് പാസുരങ്ങളില് ചൊല്ലപ്പെട്ടിരിക്കു. ഏർക്കണവേ അടിയൻ വിജ്ഞാപിച്ചിട്ടുണ്ട്. അത് പ്രകാരം പാർത്താൽ മുതൽ ഐന്ത് പാസുരത്തിക്ക് 25 പാസുരങ്ങളും അർത്ഥത്തെ ചൊല്ലക്കൂടിയതാകത്താ ഇരിക്കും. അപ്പടിപ്പെട്ട വസത്തിയാണ് ഇന്ന് പാസുരങ്ങളെ ആറിലേന്ത് 15 പര്യന്തം ഇരിക്കക്കൂടിയ പാസുരങ്ങളെ ഇന്നിക്ക് നമ്മ പാർക്കലാം. നീലാതുംഗസ്തനഗിരിതടി സുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശ്രുതി ശതശിര സിദ്ധമധ്യാപയന്തി സ്വചിഷ്ടായാം സജനകളിതം യാപലാത് കൃത്യഭുങ്ക്തെ ഗോദാദസ്യൈ നമയിതമിതം ഭൂയേ വാസ്തുഭൂയ അണ്ണവയർ പുതുവയാണ്ടാളരംഗർക്ക് പണ്ണു തിരുപ്പാവൈ പൽപരിയും ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൽ നർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്തടർകൊടിയേ തൊൽപ്പാവൈ പാടിയരുള വല്ല പൽവലയായ് നാടിനി വേങ്കടവർക്കെണ്ണ വിരിയെന്നയും മാറ്റം നാം കടവാവണ്ണമേ നൽകു. പുള്ളും ശിലം വിണകാൻ പുള്ളരയൻ കോയിൽ വെള്ള വിളിച്ചങ്കിൻ പേരരവം കേട്ടിലയോ പിണ്ണായി എഴുന്തിരായി പേയ്മുളൈ നഞ്ചുണ്ട് കള്ളച്ചകടം കലക്കഴിയക്കാലോച്ചി വെള്ളത്തരവിൽ തുയിലമറന്ന വിത്തിനെ ഉള്ളത്തിക്കൊണ്ട് മുനിവർകളും യോഗികളും മെല്ല എഴുന്ത് അറിയണ പേരരവും ഉള്ളം പുകർന്ന് കുളിന്തേ ലോരമ്പാവായി. സാമാന്യമാ നാമോ ഇന്ന് പാസുരത്തുക്ക് ഇരിക്കക്കൂടിയ അർത്ഥത്തെ പാർത്താൽ തോഴിയെ എഴുപ്പുകാൾ മുതൽ തോഴിയ നീലാതുംഗ സ്തനഹരിതടി സുബ്ദമുദ്ബോധ്യ കൃഷ്ണം അപ്പിന് തനിയനക്ക് ചേര ഇരിക്കക്കൂടിയ നപ്പിന്നെ കൊങ്കൈമേൽ വൈത്തു കിടന്ന വളർമാർബനാണ് അന്ത എമ്പെരുമാൻ കൃഷ്ണന് പള്ളി ഉണർത്തുവതാക മട്ടുമേ ഇന്ന് തിരുപ്പാവയാണത് ആരംഭിക്കപ്പെട്ടത്. അതില് ഉദ്ബോധ്യ കൃഷ്ണം കൃഷ്ണനെ എഴുപ്പുവതാക ഇന്ന് തോഴിമാരോട് ഇന്ന് ആറാവത് പാസുരത്തിലേന്ന് ആരംഭിച്ച് 15 പാസുര പര്യന്തം എഴുപ്പുകാൾ ഏകസ്വാദുനപുഞ്ചീത புஞ்சீத தசமிஸ்தக அப்படின்னு ஒரு சாஸ்திரத்துல ஒரு வாக்கியம். அதுல பரமபோக்கியமான வஸ்துவை ஒருவனாக அனுபவிக்க கூடாதுன்னு பத்து பேரோட கூடி அனுபவிக்க வேண்டும்னு சொல்றபடியினால கிருஷ்ணானுபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமபோக்கியமான ஒரு வஸ்துவை தான் மட்டுமே அனுபவிக்கிறதுன்றது சரியாகப்படாது அப்படின்றதுக்காக நாச்சியார் இந்த இடத்துல பத்து தோழிமார்களோடு சேர்ந்து அனுபவிக்கிறதாக இந்த பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு. எத்தனையோ விஷயங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுறது. ஆழ்வார் சாதிக்கிறா போல வேரம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதத்தான் திருப்பாவையில ஆறிலிருந்து பதினைந்தாவது பாசுரம் வரைக்கும் சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். பகவான நாம திடீர்னு போய் அடையிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால ஆச்சாரிய புருஷர்களை முன்னிட்டு கொண்டு அவர்களுக்கு பின்னால நாம் போகணும் அப்படின்றதுதான் சாஸ்திரம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம். நமக்காக பகவான் நம்மளை ரட்சிக்கலன்னா கூட நம்முடைய ஆச்சாரிய புருஷர்களுக்காக நம்மளை ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு திட விசுவாசமானது நமக்கு ஏற்படுறது. அளவந்தாரே தன்னுடைய ஸ்தோத்திரத்தனத்தை சொல்லும்பொழுது அகிருத்ரிமத்வ சரணாரவிந்தேன்னு சொல்லிட்டு பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதம் அத்வருத்தம் அசிந்தயித்வா அப்படின்னு நாதமுனியை முன்னிட்டு கொண்டு தான் வந்ததாக பெருமாளிடத்திலே ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். இந்த கதையானது நமக்கு ஸ்பஷ்டமா தெரியக்கூடிய கதைதான் இல்லையா? நாதமுனி வம்சத்துல வந்தவர் யாரேனும் இங்க இருக்கீங்களா அப்படின்னு குருகை காவலப்பர் பெருமாளே குருகை காவல காவலப்பனே இவரிடத்துல கேட்கிற அளவுக்கு பெருமாளுக்கு இவர் பேர்ல அந்த அளவுக்கு ஒரு பிரீத்தி. அதனாலதான் யமுனை தலைவன் தேசிகனே சாதிக்கிறப்போ விகாகே யாமுனம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி யமுனை துறைவனா இருக்கக்கூடிய இந்த ஆளவந்தாருடைய பெருமைகளை ரொம்ப அழகாகவே பேசுறார். அப்படி அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு சொல்லிண்டு இல்லையா? நதர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமாஸ்தொச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு சொன்னா போல பெருமாள் நமக்கு எந்த விதமான ஒரு பெருமாள் அடையறதுக்கு எந்த விதமான ஒரு வழியும் தெரியலன்னா கூட பெருமாளுடைய திருவடி பலமானது நம்ம அவனோட சேர்த்து வைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. பகவானிடத்துல நாம நேரடியா போய் பிரார்த்திக்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் அந்த அளவுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்முடைய ஈடுபாடு அப்படின்றது ரொம்ப ஸ்ரத்த இல்லாதது. ஆனால் ஆச்சாரிய புருஷர்களுடைய ஒரு கடாட்சமானது நமக்கு இருந்ததுன்னா பெருமாள் நம்மளை ரட்சிப்பான் அப்படின்றது நமக்கு நன்னா தெரியறது. எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன காட்டிலிருந்து அழைச்சிட்டு வரத்துக்காக பரதன் தனியா போகாம பல பேரோட சேர்ந்து போறான். ஒருவேளை நம்மளை நாம சொல்லி திரும்பி வரலன்னா கூட பரதன் தன்னோடு சேர்ந்தவர்களை பார்த்து கண்டிப்பா சக்கரவர்த்தி திருமகன் நம்மோடு வந்துருவான்னு நினைக்கிறான் இல்லையா? ஏபிஸ்து சச்சிவை சாரதம் சிரசா யாச்சிதோமயா பிராதுஷ சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமருகசி அப்படின்னு வால்மீகி சாதிக்கிறார் இல்லையா? வசிஷ்டாதி புரோஹிதர்களை வசிஷ்டர் முதலான மகரிஷிகளை முன்னிட்டு கொண்டு உன்னிடத்துல சரணாகதி பண்றேன். அதுவும் யாரு? தாசனா இருக்கக்கூடிய பக்தனா இருக்கக்கூடிய பிராதாவா இருக்கக்கூடிய பரதன் நான் சொல்றேன், என்னுடைய கோரிக்கையை நீ ஏத்துக்கணும்னு பெருமாளிடத்துல பிரார்த்திக்கிறான். அப்படி இது வந்து ஒரு அழகான ஒரு விஷயம். பெருமாளிடத்துல நாம் ஆச்சாரிய புருஷர்களை முன்னிட்டு கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு இப்போ பரதனை போல நமக்கு ஒரு பயம் இல்லையா? நாமளும் பாபங்கள் பண்ணியிருக்கோம். திடீர்னு ஒரு நாள் போய் பகவானிடத்துல நாம பிரார்த்திச்சோம்னா எம்பெருமான் நம்மளை ரட்சிப்போமா? ஏன்னா ஒரு வேஷம் போட்டுண்டு நாம போனோம்னா எம்பெருமான் நம்மளை ரட்சிப்பானான்ற ஒரு பயம் நமக்கு இருக்கு. அதனால எம்பெருமான் பாப்பானோ பார்க்க மாட்டானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறபடியினால அந்த பயத்தையெல்லாம் ஆச்சாரியர்கள் நமக்கு போக்கி வைக்கிறார்கள் இல்லையா? பகவானே ஸ்வயம் சொல்றான் இல்லையா, பயப்படாதேன்னு சொல்லிட்டு இல்லையா? அபிச்சேத் சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாக் சாதுரேவ சமந்தவியா சமயக் வியவசித்தோஹிசா அப்படின்னு பகவத்கீதையில ஒன்பதாம் அத்தியாயத்தில் சாதிக்கிறான். அதுவும் சுதுராச்சாரஹான்னு சாதிக்கிறான் இல்லையா. சாண்டில்ய ஸ்மிருதியில சொல்றார், சர்வாச்சி கிருதக்னஹா நாஸ்திக புறா அப்படின்னு ஒரு வருது. கண்ட இடத்துல ஒருத்தன் சாப்பிடுறான், நாஸ்திகவாதம் பண்றான், தப்பான காரியங்களில் ஈடுபடுறான், அப்படிப்பட்ட ஒரு வியக்தி கூட தன்னை ஒரு நாள் திருத்திண்டு நான் தெரியாதனமா பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுடு அப்படின்னு அவன் பெருமாளுடைய திருவடியை பற்றி கொண்டானால் அவன் எல்லாத்தையும் மறந்து இப்போவாவது வந்தியே அப்படின்னு அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லிட்டு சாண்டில்ய ஸ்மிருதியில சொல்லப்படுறது. அதனால பகவானுடைய திருவடிகளை நாம பற்றிக் கொள்ளணும்னா ஆச்சாரிகளுடைய உபதேசம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால இந்த 6வது பாசுரத்தில் ஆரம்பிச்சு 15வது பாசுரம் பர்யந்தம் நிறைய சுவாபதேசங்கள்ல நிறைய சரணாகதி சாஸ்திரமா இருக்கக்கூடிய இந்த திருப்பாவை சொல்லும்பொழுது ஏகப்பட்ட ஒரு அர்த்தங்களை நாச்சியார் இந்த இடத்துல உபதேசம் பண்றதா பெரியவாள் வியாக்கியானம் பண்றா. அதனால எம்பெருமானை நாம் அடையணும்னா ஆச்சாரிய புருஷர்களை முன்னிட்டு கொண்டுதான் போகணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இதுக்கு அழகா ஒரு திருஷ்டாந்தம் சொல்ல முடியும். விபீஷணன் லங்கையிலிருந்து கிளம்புறான், நேராக ராமனுடைய திருவடியை பற்றத்துக்கு அவனுக்கு தெரியாதா, அப்படி போகல இல்லையா. ராமனாலே அனுகிரகிக்கப்பட்ட வானரர்களை முன்னிட்டு கொண்டு அவன் போறான் இல்லையா. விபீஷணன் பரதனை காட்டிலும் விபீஷணன் மகாபிராஜ்ஞன்னே சொல்லலாம் இல்லையா. ரொம்ப ரொம்ப அவனுக்கு ஒரு ஞானம் இருக்கு. சாட்சாத்தா போய் பகவத் பக்தால் இடத்துல போய் பிரார்த்திக்கிறான், நிவேதயத்து மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய மகா ராகவாய மகாத்மனே அப்படின்னு. பரதன் வேதம் வல்லார்களை முன்னிட்டு கொண்டு போனான், விபீஷணன் பாகவதோத்தமர்களை முன்னிட்டு கொண்டு போனான். இது இந்த உத்தமமான ஒரு பிரக்கிரியைய ஆண்டாலும் இந்த இடத்துல செஞ்சு காட்டால் 6வது பாசுரத்திலிருந்து ஆரம்பிச்சு 15வது பாசுர பர்யந்தம் பகவானுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கக்கூடிய உத்தம அதிகாரிகளை முன்னிட்டு கொண்டு பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஆண்டாள் இந்த இடத்துல முயற்சி பண்றான். சரி, நமக்கெல்லாம் ஒரு கேள்வி தோன்றது, ஒவ்வொரு ஆத்துக்கா போய் ஏன் எழுப்பணும் இல்லையா, 10 பேர் ஏன் கூப்பிடணும், தனித்து போகக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது இல்லையா. அப்படி தனித்து போக முடியாது. ஏற்கனவே சொன்ன போல வைதிக பிரக்கிரியா பார்த்தால் ஏகஸ்வாதின புஞ்சீத புஞ்சீத தசபிசகான்ற ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்றது. ஆனால் தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவா, காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிவிலே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா இல்லையா. காக்க யாச்சகன் இவா ரெண்டு பேர்ல காக்க தான் வசத்தியானது அப்படின்னு, காகந்தான் வசத்தியானது சாஸ்திரம் சொல்றது. நாம் சாத்த வச்சோம்னா காக்க உடனே சாப்பிடாது, தன்னோட மித்திரர்கள் எல்லாம் கூட்டு கூடி இருந்து கொண்டு அதை அனுபவிக்கும் இல்லையா. அதைத்தான் ஆச்சியார் இந்த இடத்துல பண்றா, கூடி இருந்து குளிந்தேலோரம்பாவாய் அப்படின்னு இதை நமக்கு சொல்லி கொடுக்கறா இல்லையா. காக்க காண்பிச்சது, நாச்சியார் நமக்கு சொல்லி கொடுக்கறா இந்த விஷயத்த. அனுஷ்டானத்துல ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் காக்கா அதை அனுஷ்டிக்கிறது. ரொம்ப வசந்த வஸ்துவா இருக்கக்கூடிய எம்பெருமான் கிருஷ்ணனை அவனுடைய அனுபவத்தை நாம பாட போறோம். அப்போ கூடியிருந்து அனுபவிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியறது. அதனால்தான் அடியார்கள் குழாம் சூழ அவனை காண செல்ல வேண்டும்ன்றதுக்காக நாச்சியார் இந்த பாசுரங்கள்ல இப்படி ஒரு அர்த்தத்தையும் நமக்கு பண்றான். அழுவார் சொன்னா போல, கண்டோம் கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு இனியன கண்டோம் அப்படின்னு பெருமாளுடைய பக்தால சேவிக்கிறதே ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சாதிச்சா போல, பொலிக பொலிக பொலிக போயிட்டு வல்லுயிர் சாபம் அப்படின்னு சாதிச்சார் இன்னொரு இடத்துல இல்லையா. அஞ்சாம் பத்துல வருது, இப்படி உயர்ந்த அடியார்களுடைய கூட்டத்தை காண்பதே நமக்கு கண் படைத்த பயன் இல்லையா. மகான்களை சேவிச்சு அவர்களை முன்னிட்டு பகவானிடத்துல நாம போகணும் அப்படின்னு தான் வேதவிகிதமான ஒரு தர்மம் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்றான். இப்போ நாச்சியாரும் அதை காட்டுறதுனால இது வேத தர்மமே இங்க சொல்லப்பட்டது, ஆனால்தான் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னு சொன்னோம். இந்த 6வது பாசுரத்திலிருந்து ஆரம்பிச்சு திருப்பாவையில ஒரு திருப்பம் ஏற்படுறது. இது ஒரு ஆச்சாரில முன்னிட்டு கொண்டு போகணும் அப்படின்னு நமக்கு சாஸ்திரார்த்தத்தை இங்க நமக்கு எடுத்து காண்பிச்சால் கூட 6வது பாசுரத்திலிருந்து திருப்பாவையில ஒரு திருப்பம் ஏற்படுறதுன்னு சொல்றான். என்ன அப்படின்னா, ஒரு பிரஷ்னோத்தரம் இல்லையா. சிலர் உள்ள படுத்துட்டு இருக்கா, சிலர் வெளியில இருக்கா. வெளியில இருப்பவர்கள் வீடு வீடா போய் கதவை தட்டி எழுப்புறா, அவளும் வந்து கோஷ்டியில சேர்ந்து கொள்கிறார்கள். இப்போ எப்படி சொல்றது, இப்போ உள்ள படுத்திருந்த சில பேர் வெளியில படுத்திருந்த சில பேர், வெளியில இருக்கிறவா ஒவ்வொரு ஆத்துக்கும் போய் எழுப்புறா, அவ வந்து கோஷ்டியில கலந்துக்கிறான்னு சொல்லணுமா, இல்ல ஆர்த்தியில எல்லோரும் இருக்கிறான்னு சொல்லணுமா, சில பேர் தூங்குறாள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? பெருமாள் அனுபவிக்கிறத காட்டிலும் சில பேர் தூங்குறான்னா அது எப்படி அப்படின்னால், இது வந்து ஒரு அனிர்வச்சனீயமான பக்தி ஸ்வரூபம்னு சொன்னா சாஸ்திரத்துல. இது பக்தி ஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னால், உண்மத்தவத்து ஜடவத்து பிசாச்சவத்து பாலிசவத்துன்னு சொல்றாரு நாரத பக்தி சூத்திரத்துல சொல்லும்பொழுது. அப்போ பக்தி எப்படி இருக்கும்னா உண்மத்தம் போல இருக்கும், நாம என்ன பண்றோம் நமக்கே தெரியாது. அப்படி பார்க்கிற இடமெல்லாம் அவள் கிருஷ்ணனாவே இருக்கு, அவள் தூங்குறப்ப கூட கிருஷ்ணானுபவத்தோடயே தூங்கிட்டு இருக்கான்னு பின்னாடி சொல்ல போறான். அப்படி இருக்கிறப்போ பக்தி சில பேரை பைத்தியம் பிடிச்சா போல உட்கார வைக்கிறது, சில பேரை கண்டபடி பேச வைக்கிறது, சில பேரை ஜடம் மாதிரி உட்கார வைக்கிறது, சில பேரை குழந்தைத்தனமா நடந்து கொள்ள வைக்கிறது. அப்படி ஆழ்வார் சாதிக்கிறா போல, பெருமாள் திருமொழியில சொல்றா போல, பெயரே எனக்கியாவரும் யானுமோர் பேயனே எவர்க்கும் அப்படின்னு, பெருமாள்லாம் இருக்கக்கூடிய பெருமாள்ன்ற பேய் தான் எனக்கு பிடிச்சின்றதோ அப்படின்னு சாதிக்கிறா குலசேகர ஆழ்வார் இல்லையா. சிறிய திருவடியும் சொல்லும் பொழுது கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்றார் இல்லையா, அப்படி சொல்லும் பொழுது கூட சந்தோஷத்தினால சுந்தரகாண்டத்திலேயே வருது, இந்த வானரங்கள் மொத்தம் ததிமுகனுடைய மதுவனத்தையே துவம்சம் பண்ணிடுறது. அப்படி இருக்கிறப்போ சாப்பிட்டுட்டு சில குரங்குகள் பாட ஆரம்பிக்கிறது, சில நேரம் பேச தெரியாமல் உபன்யாசம் பண்றதுகள், சில பேர் குதிக்கிறா, சில பேர் கீழே படுத்துட்டா, பகவத் சரித்திரத்தை நினைச்சு கீழே விழுந்து விழுந்து மறுபடியும் எழுந்திருந்து இன்னொரு சரித்திரத்தை கேட்டு மறுபடியும் மயங்கி மயங்கி சந்தோஷப்படுறா. குரங்குகளுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அப்படியே விட்டிருந்தால் ராமனுடைய திருமணியே பார்த்திருக்க முடியாது நம்ம இல்லையா. எல்லா குரங்குகளும் அவனை பிச்சு போட்டிருக்கோம், அந்த அளவுக்கு ராமனுடைய திருமேனியில அவளுக்கு அவ்வளவு உற்சாகம் ஏற்பட்டுருல. பெருமாளுடைய குணங்களை பாடி பாடி ஆடி ஆடி கழித்து கழித்து ஆனந்தித்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலையில சில பேர் மயங்கி கிடப்பார்கள் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்றார். அது மாதிரி உள்ள படுத்துருக்கவாளும் நிஜமா தூங்கல, பெருமாள் விஷயத்துல ஈடுபட்டு மெய் மறந்து கீழே விழுந்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொன்னோம். பகவான் எப்போ அடைய போறோம், எம்பெருமான் அடையறதுக்கான காலம் எப்போ இருக்கு அப்படின்னு சொல்றான். வெளியில இருக்கிறவா துடிப்போட காத்துன்னு இருக்கா, உள்ள இருக்கிறவா மயங்கி கிடக்கிறா பெருமாள் விஷயத்துல. அதனால மயங்கி கிடக்கிறவாள வெளியில இருக்கிறவா எழுப்புறா அப்படின்னு இந்த பாசுரங்கள்ல சொல்றா. இப்ப பிரதிபலனை எதிர்பார்க்காமல் பண்ணணும் இல்லையா எந்த ஒரு காரியமும். பிரயோஜனம் ரெண்டு விதம், சுவார்த்த பிரயோஜனம் பரார்த்த பிரயோஜனம்னு. பிரதிபலனை பார்க்காமல் தான் காரியம் பண்ணணும். பிரதிபலன் என்னன்னு பார்த்தால், பெருமாளுடைய திருவடியில கைங்கரியம் பண்றது தான் பரம புருஷார்த்தம் இல்லையா. அவனுடைய திருவடியை அடையிறது தான் நாம் செய்ய வேண்டிய விஷயம், இதைத்தான் வலியுறுத்தணும் இல்லையா. இதைத்தான் வேதார்த்தத்தை விசதீகரிக்கக்கூடிய திருப்பாவையிலையும் இந்த விஷயத்தை தான் வெளிப்படுத்துறா அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு சாத்விகமான ஒரு தியாகம் இல்லையா. பெருமாளுடைய திருவடி எல்லாரும் ஆசிரியித்து பெருமாடையலாம், சில பேர் போகலாம், சில பேர் போகக்கூடாதுன்னு இல்லை, ஆனா போக முடியல. எம்பெருமானுக்கே உகப்பா இருக்கக்கூடிய மார்கழி மாசம் அப்படின்ற இந்த ஒரு விரதம், நீராட்டம்னு சொல்லக்கூடிய விரதம், இது ஒரு வசந்த வஸ்துவான பகவான அனுபவிக்கக்கூடிய ஒரு சமயத்துல தனித்து இருக்காமல் ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு பொறாமை குணத்தோடு இல்லாமல் அந்யோன்யமா இருக்கணும்ன்ற விஷயத்தை தான் நாச்சியார் இந்த இடத்துல நம்ம கத்துக் கொடுக்கிறார். அதனால பாகவத குழாங்களை எழுப்பி கோட்டியில சேர்த்துண்டு அதுக்கு பின்னாடி பகவத் சன்னதிக்கு போகணும், அதுலேருந்து தங்களுடைய குறைகளை விஜாபிக்கணும் பெருமாளிடத்துல அப்படின்னு, அதுக்கப்புறம் தான் நாம பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு இந்த பாசுரங்கள்லாம் நாச்சியார் சாதிக்கிறார். யாராவது பாசுரம் புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் அப்படின்ற ஒரு பாசுரம். மார்கழி நீராட்டம் நடக்கிறது அப்படின்ற ஒரு சுவடே தெரியாத அளவுக்கு ஒருத்தி படுத்துட்டு இருக்கா, அவளுடைய வீட்டு கதவை இவள் எழுப்புறா, பொழுது விடிஞ்சதோன்னு அவள் கேட்கிறான். இது சாமான்யமான ஒரு அர்த்தம் இதெல்லாம். எழுந்திருந்து விழித்துக்கொள் அப்படின்னு அதாவது உபனிஷத் சொல்றது, எழுந்துண்டு விழித்துக்கொள்னு சொல்றது. பின்மால வேலை பொதுவாகவே சோம்பலம் விரட்டி அடிக்க வேண்டிய காலம் இல்லையா. பிராமே முகூர்த்தே உத்தாய ஹரிம் பசேத் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுவும் தனுர் மாதத்துல கார்த்தால எழுந்துக்கிறதுன்றது ரொம்பவே சிரமமான விஷயம். இந்த மாசத்துல சீக்கிரமா எழுந்துக்கக்கூடிய பழக்கம் யாருக்கு ஏற்படுறதோ அவ நிரந்தரமாவே கார்த்தால சீக்கிரமா எழுந்துக்கக்கூடிய பழக்கத்தோட இருப்பா. ஏன்னா இந்திரியங்களுக்கு வசப்படாத அளவுக்கு அவளுக்கு இந்திரியங்களுக்கு எஜமானர்களாக நாம் இருக்கிறது தான் ஒரு உயர்ந்தமான ஒரு வழி இல்லையா. ஆத்மாவுக்கு ஹிதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து நாம பெருமாளை தியானம் பண்ணணும்னு சொல்றது. ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்றான், ஏன் ரகுவம்சத்தை பத்தி நீ எழுதுறன்னு கேட்டால் யதாகால பிரபோதினாம் அப்படின்னு சொல்றான். எந்த காலத்துல எழுந்துக்கணும்னு சொல்றதோ அந்த காலத்துல எழுந்துக்கிற அவள்லாம்னு சொல்றான். அவன் அந்த தர்மத்தினால எத்தனையோ தர்மங்கள் சொல்லிட்டு வரான், அதுல இந்த தர்மமும் இருக்குன்னு தெரியுது. இப்ப என்ன சொல்றான், விடிந்து விட்டது எழுந்துருன்னு சொல்றா. சரி, விடிஞ்சதுக்கு அடையாளமானது என்னன்னு சொல்றா, நாங்க தான் உங்க உன் வீட்டு கதவு வந்து தட்டின்னு இருக்கமே அது போறாகா அப்படின்னு எதிரேன்னு தெரிஞ்சுக்க மாட்டேன். நீங்க தூங்கவே இல்லை, நீங்க தூங்கினாதானே எழுந்துப்பீங்க, நீங்க தான் தூங்கவே இல்லையே, ராத்திரி பூரா கிருஷ்ணானுபவத்தில் தான் நீங்க இருக்கீங்க, அப்படி இருக்கிறப்போ எப்படி எழுந்துக்க முடியும், எப்படி நீங்க தூங்குவீங்க. அதனால தூங்காத நீங்க வந்து என்ன தட்டுறீங்க இல்லையா, அது எப்படி பிரமாணமாகும். தூங்கினாத்தானே நீங்க எழுந்திருந்து தீர்த்தா மாடி அதுக்கப்புறம் தூயவமாய் வந்து நான் தூமல தூவித்தழுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன எழுத்து எழுப்ப முடியும், நீங்க தான் தூங்கவே இல்லையேன்னு. நாங்க மாத்திரம் இத சொல்லல, பல திருஷ்டாந்தங்களும் நாங்க காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய திருஷ்டாந்தங்கள் காட்டுறான் இந்த பாசுரத்துல. புல்லும் சிலம் வினகான் புல்லறையன் கோவில். பிராத்த காலத்துல பட்சிகள் எழுந்திருக்கிறது உன்னுடைய காதல வேளையான்னு கேக்குறான். எப்படி என்ன நாச்சியாரே சொல்றா, காலை எழுந்திருந்து கரிய குரு விக்னங்கள் கரிய குருவிக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி அப்படின்னு சொன்னான் இல்லையா. பெருமாளுடைய வருகைய நமக்கு பட்சிகள் தான் தெரிவிக்கிறது. பின்னாடி பாசுரத்திலேயே சொல்ல போறா, கீச்சு கீச்சுன்றதுக்கு அழகான வியாக்கியானம் பண்றா பட்சிகள் விஷயமா. அப்படி பெருமாளுடைய வருகையை நமக்கு காண்பிக்கிறது எது அப்படின்னா பட்சிகள் தான் நமக்கு காட்டுறது. அதனால பட்சிகளுடைய ஒரு திருஷ்டாந்தத்தை காண்பிச்சு சில பாசுரங்கள்ல நமக்கு உணர்த்துறா சில விஷயங்களை. சர்வான் பிரஜான் பிரதிநந்தந்தி அப்படின்னு பட்சிகள் மட்டும் இல்லாமல் சூரியன் உதிக்கும்பொழுது மனுஷ வர்க்கங்கள் தாவர வர்க்கங்கள் இதெல்லாமே ஆனந்தப்படுறது. பட்சிகளும் கூட்டம் கூட்டமா எழுந்து விசேஷமாக சப்தம் பண்றது. மார்கழி நீராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோன்ப அனுஷ்டிக்கிறதுக்கு எண்ணம் இல்லாத பட்சிகள் கூட எழுந்து சாதிக்கக்கூடிய சப்தமானது உன்னுடைய காதல வேலையா அப்படின்னு கேட்கலாம். உத்யதா சூரியேன காரியகா அப்படின்னு வேற வாக்கியம். சூரியன் உதித்தால் எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்னம் கிடைக்கிறது அப்படின்னு இந்த வாக்கியத்துடைய அர்த்தம். அதுல பட்சிகள்லாம் ஆனந்தமா சப்தம் சப்திக்கின்றன. சிறகடித்து போறது சூரியன் உதிச்ச மாத்திரத்திலேயே. பட்சிகள் மத்தியானத்துல கீழே பூமியில இறங்கும். இரவுல பார்த்தால் ராத்திரியில மரத்துல வந்து ஆசிரயிச்சு இருக்கும். இறை தேடுறதுக்கு பூமியில இறங்காமல் ராத்திரியே மரத்திலேயே இருக்கு அப்படின்னா ராத்திரில அது கண்ணு தெரியாது, பூமி அதுக்கு ஒரு நெருப்பு கோலமா தான் தெரியுது. சூரியன் உதயமான உடனே நெருப்பு கோலமானது மறைஞ்சு போய் பிரகாசிக்கிறபடியினால பட்சிகள் ஆனந்தமா சப்திக்கின்றன. பட்சிகளுடைய பேச்சுக்கே லோகத்துல பார்த்தால் ஒரு சாஸ்திரம் சொல்றா, ரொம்ப அழகாவே சொல்றா பட்சிகளுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு இல்லையா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது ஏதோ ரீங்காரம் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அப்படி இல்லை. அது அவைகளுடைய அர்த்தங்கள் துவனிகளுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குன்னு பெரியவாள் வியாக்கியானமே பண்றா. உள்ள உள்ள இருக்கிறவ சொல்றா, நீங்க அந்த பட்சிய தூங்க விடல, நீங்கள்லாம் எப்படி தூங்காம இருக்கீங்களோ அது மாதிரி பட்சிகளும் தூங்காம இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். உடனே அதுக்கு மேல சொல்றார், புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரறவும் கேட்டிலையோ. சரி, நான் மறுபடியும் இரண்டாவது அடையாளத்தை சொல்றேன்றாவோ. என்ன இரண்டாவது அடையாளம்னா, புல்லறையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரறவும் கேட்டிலையோ. புல்லறையன் கோயிலில் எடுத்துக்கணும், இந்த இடத்துல சப்தமி அர்த்தத்தில் எடுத்துக்கணும். புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கம். இப்ப புல் அறையன் அப்படின்னா புல்லுன்னா பட்சின்னு அர்த்தம், அரையன்னா அதுக்கு சுவாமின்னு அர்த்தம். நம்ம தேசிகனே சாதிச்சார் இல்லையா, நமப்பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராயக ருத்மதே அப்படின்னு பெருமாளுக்கு ஷகாவா இருக்கா, அவன் தாசனா இருக்கான். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெரிய திருமடி பெரிய திருவடி கருத்மான். நாம கருத்மான் பார்த்தால் சாமானிய பக்ஷியா நாம ஏத்துக்கிறதுல சமஸ்த வேதத்துக்கும் பிரதிபாத்தியன் அவன்தான். வேதம் கருடேத்தியில கருடனை பல பிரகாரங்கள்ல விவரிக்கிறது. பன்னகாசனன் அப்படின்னு பெருமாளுக்கு பேரு. கருத்மான் பெருமாளுடைய இரண்டு திருவடிகளையும் பிடிச்சி நமக்கு காட்டுறான். ஆதிசேஷன் கருடன் இவ ரெண்டு பேரும் பெருமாளுக்கு நித்திய கைங்கரியங்கத்தை பண்ணிட்டு இருக்கா. லோகத்துலதான் அவளுக்கு துவேஷம் இருக்கா போல நாம நினைச்சிட்டு இருக்கோம். பெருமாள் சன்னதியில அவளுக்கு துவேஷம்ன்றதே கிடையவே கிடையாது இல்லையா. சுபர்ணோதி கருத்மான் அப்படின்னு வேதம் சொல்றது. ரெண்டு ரக்கைகளை அழகாக உடையவன் சொல்றது. காயத்ரி மந்திரத்தை நேத்திரமாக உடையவன் கருத்மான் அப்படின்னு சொல்றா பெருமாள். இங்கே லோகத்தை சிருஷ்டிச்சு சத்ருமுக பிரம்மா மூலமாக அநேக ஜீவராசிகளை சிருஷ்டிக்கிறப்போ பிராமணர்களை சிருஷ்டிச்சு லோகத்தை காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேத்திரத்தினால பார்க்கணும் அப்படின்னு அவளுக்கு கட்டளையிடுறான். வேறொரு பிரகாரத்தினால நாம நம்முடைய திருஷ்டியை வச்சிருக்க கூடாது. அனவரத்தமும் காயத்ரியை ஜபிச்சுட்டே இருக்கணும், காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கணும்ன்றதுதான் நமக்கு தெரியறது. இங்க வாக்கு காயத்ரியை ஜபிக்கிறது நிறைய பேர் சந்தியாவந்தனம் பண்ணும்போது பார்த்தா தெரியும் இல்லையா. ஜபம் பண்றேன்னு சொல்லிட்டு டிவி வச்சு அவ பாட்டு போயிட்டே இருக்கும், டிவி போயிட்டே இருக்கும், அப்படியே பார்த்துட்டே இருப்பா. அந்த மாதிரி கூடாது அப்படின்னு இந்த இடத்த சொல்றான். வாக்கு காயத்ரியை ஜபிச்சுட்டு இருக்கோம், மனசெல்லாம் ஊரை சுத்தி பல இடங்கள்ல சஞ்சாரம் பண்ணோம் அப்படின்னு, இதனால பிரயோஜனம் உண்டா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா வாக்குக்கும் மனசுக்கும் சஞ்சோகம் நல்ல முறையில் இருக்கணும் அப்படி. ஆனாவே உபனிஷத் சொல்றது ரெண்டுத்துக்குமே முதல்ல இருந்தே ஆகவே ஆகாதுன்னு சொல்றது இல்லையா. தைத்திரிய உபனிஷத்துல ஒரு அழகான விஷயத்தை எடுத்து காட்டுறா. இது ரெண்டுத்துல உபனிஷத்துலயும் ஹாஸ்யமான விஷயங்கள்லாம் பல சொல்லப்படுறது இல்லையா. அப்போ எப்படி அப்படின்னு கேட்டால், உபனிஷசாரமான அந்த பகவத்கீதையை பார்த்தால் கூட இருக்கீங்க, பிரகசன்னிவ பாரத பரிகாச வாக்கியம் வதன்னிவ அப்படின்னு பாஷ்யகாரே சாதிக்கிறார். எப்படி எழுதுறார் அப்படின்னா, பரிகாச வாக்கியம் போல பேசுவது போல பெருமாள் சிரிச்சுட்டே இந்த விஷயத்தை சொன்னான் அப்படின்னு சொல்ல. எப்பேற்பட்ட கீதை பாருங்க இல்லையா. சர்வோபனிஷதாம் காவஹா தோக்தா கோபால நந்தனஹா பார்த்தோ வர்த்தஹா சுதீர் போக்தா துக்தம் ஹி கீதாமிருதம் மகத்துன்னு சொன்ன. அப்போ எப்பேற்பட்டது சர்வோபனிஷதாம் காவஹா இல்லையா. இந்த உபனிஷத்து அப்படின்றது எல்லா உபனிஷத்துக்கும் பசு மாதிரி. அத பசுல பால் கறக்கிறான், என்ன எவன் கறக்கிறான் அப்படின்னா கோபாலநந்தனன். சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா அந்த உபனிஷத்துன்னு சொல்லக்கூடிய பசுல இருந்து பாலை கறக்கிறான். பாலை யார் சாப்பிடறா, குழந்தை யாரு, கண்ணுக்குட்டி யாரு அப்படின்னா பார்த்தோ வத்சஹா இல்ல, அந்த அர்ஜுனன் தான் வத்சஹா கண்ணுக்குட்டி. அவன் தான் பெருமாளிடத்திலிருந்து பெருமாள் கலக்கிற பாலை சாப்பிட்றான். அப்ப அவன் மட்டும்தான் இதுவா, நமக்கெல்லாம் இந்த பகவத்கீதை உபயோகப்படலையா அப்படின்னா, சுதீர் போக்தா யாரெல்லாம் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் என்று ஆசைப்படுகிறார்களோ, நல்ல விதமான ஒரு புத்தியோட ஈடுபடுகிறார்களோ அவர்கள்லாம் சுதீர் போக்தா. அப்ப துக்தம் பால் எதிர் அப்படின்னு கேட்டால், துக்தம் ஹி கீதாமிருதம் மகத்துன்னு சொன்னான். பால் வந்து சாட்சாத் இந்த கீதை பகவத்கீதை தான் சொன்னான் இல்லையா. யார் பெரியவன் அப்படின்னு மனசுக்கும் வாக்குக்கும் ஒரு சண்டை. மனசு சொல்றது, வாக்கு சொல்றது, மனசோ கிட்ட ஏ மனமே ரொம்ப ஆடாதேன்னு சொல்றது. உன்னை வெளியில காண்பிக்கணும் அப்படின்னா மனசை வெளியில காண்பிக்கணும், நான் தான் ஓணும், நான் வரணும், என்னுடைய உபகாரம் இல்லாமல் நீ வெளியில பிரகாசிக்கவே முடியாதே அப்படின்னு வாக்கு சொல்றது. நியாயம்தானே, கத்துண்ட வித்தியை வாக்குனாலதானே பிரகாசிக்க முடியும். வாக்வை சரஸ்வதி அப்படின்னு நல்ல வாக்க குழுந்தானே நம்ம பிரார்த்திக்கிறோம் இல்லையா. சரஸ்வதி தானே வாக் தேவதை. நல்ல வாக்குனாலதானே மற்றவர்களை நாம கொண்டாட முடியும், நம்மளையும் மற்றவர்கள் கொண்டாடப்பட முடியும் இல்லையா. அதுக்குடனே சொல்றது, மனசு சொல்றது, நீ மாத்திரம் பேசுவியா என்ன, உனக்கு விஷய தானம் பண்றதே நான் தானே. மனசுல ஏதாவது விஷயத்தை நினைச்சிருந்தால் தானே சொல்ல முடியும், நான் தான் விஷய தானமே பண்றேன், இல்லைன்னா நீ பேசுவியா. நான் விஷய தானத்தை பண்ணாமல் சப்போஸ் நிறுத்திட்டேன்னா உன்னால பேச முடியுமா அப்படின்னு கேட்க. உடனே இப்படி தீராத சண்டை ரெண்டுத்துக்கும், ரெண்டும் போய் பிரம்மாவிடத்துல கேள்வி கேட்கறது, நான் என் சிருஷ்டி கிரமத்தை சொல்லிவிடுறேன் அப்படின்னு அவர் சொல்றார். மனஸ்பூர்வகா வாக் உத்தரகா, மனசானது முன்னாடி வாக்கு பின்னாடி படைச்சேன், இனிமே நீ மனசோட சண்டை போடாத, மனசுதான் வசந்தது அப்படின்னு வாக்க சொல்ற. இப்போ தன்னை மாத்திரம் தனித்து அழைச்சி சொல்லியிருந்தால் வாக்கு கேட்டிருக்கோம், ஆனால் அப்படி இல்லையே. உடனே மனசுக்கு எதிர சொன்னதுனால வாக்கு கோபம் வந்துருச்சு. மனசையும் படைச்சி அதனை காட்டிலும் மட்டமா என்னையும் ஏன் படைச்சேன்னு கேட்கறது. இப்போ உடனே மனசை எதிரில் வச்சு என்ன குறைவா சொன்ன இல்லையா, நான் வெறுமை இருப்பேனா இல்லையா, என்ன படத்தை உனக்கு சாபம் கொடுக்கிறேன்னு சொல்றது. உடனே என்னால் உமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு இல்லையா, அது மாதிரி உமக்கு என்னால இனி உமக்கு பிரயோஜனமே இருக்காது அப்படின்னு சாபம் கொடுத்துறோம். உடனே ஓமம் பண்றோம். இப்போ பிரம்மாவுக்கான மந்திரத்தை சொல்லும்போது நாம அமைதியா தான் சொல்றோம் இல்லையா, உரத்த குரல்ல சொல்றது இல்லை. ஏன்னா பிரம்மாவுக்கு ஹவிஸ் போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் இல்லையா, உறக்க சொன்னாத்தான பிரம்மாவுக்கு ஹவிஸ் போகாதே. வாக்கு சிந்தையோட உட்கார்ந்துருக்கு, மனசு வெறுமனே இல்லாம வாக்கோட முதுகுல போய் தட்டுறது. உபனிஷ சொல்றது வெறுமனே சண்டை போட்டியே, உனக்கு நேரடியா போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறது. பிரம்மாவண்ட போக வேண்டாம், நான் பெருமாளிடத்துல போறேன், எம்பெருமானிடத்துல போய் போறேன், உனக்கு சக்தி இருந்தா என்னோட வா அப்படின்னு மனசு ஓட ஆரம்பிக்கிறது. உடனே வாக்கால ஓட முடியுமா, மனசு ஓடலாம், வாக்கால ஓடுமா, மனசு அப்படியே இருக்கு. எப்படியும் போட்டியில எது கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கலந்துண்டா போறது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கும் மனசோட ஓட ஆரம்பிச்சது. வேகமா போன மனசு எம்பெருமான பார்க்க முடியாது, திரும்பி வந்துடுச்சு. ஆனால் திரும்பி வந்த மனசை பார்த்து வாக்கு நின்னுச்சு. வாக்கு நின்று கேக்கிறது, என்ன காட்டிலும் வேகமா ஓடனிய பெருமாளை சேவிச்சுட்டியான்னு கேட்கறது. உடனே மனசு சொல்றது, இரண்டு கைகளையும் விரித்து சொல்றதான், நான் கேட்கவே இல்லையே, நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு. வாக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லையா. ஏன் அணினா மனசோட தோல்ல கை வச்சு சொல்றதா, நீயும் நானும் கூட்டாளிதான் வா அப்படின்னு இழுத்துட்டு போச்சான். எங்க இழுத்துட்டு போறதுன்றதை பெரியவா சொல்றா இல்லையா, அடியேனும் சத்ருமுக பிரம்மாவும் ஒண்ணு, அவர் சொன்னா ஒத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு சத்தியலோகத்துல இருக்கார், உலக சிருஷ்டிக்கிறார். அடியேனும் பிரம்மாவும் ஒண்ணு என்ன நம்புவாளா, ஆனா ஒரு விதத்துல நாங்க ரெண்டு பேருமே சமந்தான் அப்படின்னு உடனே மனசு கேக்கிறது, எந்த வேதலன்னு கேக்கிறது. உடனே பிரம்மா, பிரம்மாவுக்கும் எம்பெருமான குறித்து பூர்ணமா தெரியாது இல்லையா, அடியனுக்கும் தெரியாது, பூர்ணமா தெரியாதுன்ற விஷயத்துல ரெண்டு பேரும் சமந்தானே, அதிகமா அவர் தெரிஞ்சு வச்சுருக்கலாம், ஆனால் இருவருக்கும் பூர்ணமா தெரியாது இல்லையா. வாக்கு ஓடிய தூரம் அதுக்கு பலன் கிடைக்கிறது, மனசு ஓடிய தூரம் பலன் கிடைக்கிறது. இப்படி ரெண்டுத்துக்குமே பலன் என்ன அப்படின்னு கேட்டால், பூர்ணமா தெரிஞ்சுக்கல, ஏதோ உடன வரைக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு. ஓரண தூரத்தில் வேணா வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் எம்பெருமானை பற்றி பூர்ணமாக நாம் தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு இந்த விஷயத்த இங்க ஸ்பஷ்டமாகவே சொல்றா நமக்கு. அதனால எம்பெருமானை ஏன் பூர்ணமா, ஏன்னா கோரத்தாழ்வாத சாதிக்கும் போது எம்பெருமான பூர்ணமா தெரிஞ்சுக்க முடியாதுன்னு, தேவி தொன் மகிமா ந துவயா ஜாயத்தே நாபி ஹரிணா ஜாயத்தே அப்படின்னார் இல்லையா ஸ்ரீஸ்தவத்தில் சொல்லும்போது. அப்படி எம்பெருமானுடைய பெருமைகளை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்க முடியாதோ, பிராட்டியுடைய பெருமையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்றது இதோட தெரியுது. அப்படிப்பட்ட புல்லுக்கு அரையன் அப்படின்னா எஜமானன் அர்த்தம். கோவில்ல வெள்ளை விழிச்சங்கின் துவனி காதல வேலையா அப்படின்னு கேக்குறான். சங்குக்கு வெண்மையா இருந்தா தானே துவனி விசேஷமா இருக்கும் இல்லையா. ஒரு வெண்மை அப்படின்றது சாத்விக குணத்தை காட்டக்கூடிய ஒன்று. அதனால இங்க சொல்லும்போது வெள்ளை வெளிச்சங்கின் பேரறவும் கேட்டிலையோ அப்படின்னு அவர் சொல்றார். பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அப்படின்னு சொல்றார். இப்போ கேட்டலையோ அப்படின்னு நமக்கு இங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. ஏன்னா அங்க செய்யும் கிரிசைகள் கேளுகிறோன்னு சொன்னா, இந்த இடத்துல கேட்டிலையோ அப்படின்னு கேக்குறா. எல்லா இந்திரியங்களும் நமக்கு உபகாரம் பண்றது இல்லையா. எப்படி உபகாரம் பண்றது அப்படின்னு கேட்டால், புல்லினோட சப்தம் காதல விழவில்லையா அப்படின்னால் காதல விழல, கோவில்ல சங்கத்வணி கூடவா கேட்கல அப்படின்னால் கேட்கல. அப்போ அப்பவும் உள்ள இருக்கிறவ எழுந்து வரமாட்டேன்றா. உடனே பதில் சொல்றா, பிள்ளாய் எழுந்திராய் பிள்ளாய் அப்படின்னால் ஞானம் இல்லாதவளேன்னு அர்த்தம்ன்றாங்க. இவ்வளவு தூரம் சொல்றோம், அப்ப கூட அவனுக்கு தெரியல, முட்டாள்தனமா படுத்துட்டே இருக்கியே இது நியாயமானு கேக்குறா. உடனே அவ திடுக்கிட்டு எழுந்துக்கணும் இல்லையா, அவ எழுந்துக்கல. அப்போ உடனே என்ன பண்றா, அவள் எழுந்துகிட்டோம் அப்படின்றதுக்காக கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறான். பேய் முளை நஞ்சுண்டு அப்படின்னு இந்த கதையை ஏன் இங்க சொல்றோம் அப்படின்னால், இந்த கதை இங்க சொல்றதுக்காக நம்முடைய க்ஷேமார்த்தத்துக்காகத்தான் நாச்சியார் இந்த இடத்துல சொல்றான் இல்லையா. நாம தான் இந்த கதையை சொல்லி நமக்கு மனசுல தியானம் பண்ணிக்கணும். இந்த கதைன்றது அவ்வளவு விசேஷமான கதைன்றதுக்காக நம்முடைய தியானத்துக்காகத்தான் பெருமாளை நாம் சேவித்துக் கொண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் தியானம் பண்றதுக்கு பண்ணணும்ன்றதுக்காகத்தான் நாச்சியார் இந்த இடத்துல இதை சொல்லவே சொல்றா இல்லையா. பூதனைய கொன்ற விருத்தாந்தத்தை ஸ்மரிச்சா அவ்வளவு ஒரு பலன் இருக்கு நமக்கு. என்ன பயன் அப்படின்னா, கலியுகத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷய கலியுகத்தில் இருக்கக்கூடிய நாம் துவாபர யுகத்தில் நடந்த இந்த சரித்திரத்தை கேட்டோம்னா நமக்கு பிறவியே இல்லாமல் போறது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இல்லையா. வர்ண த்ரிகோ நருச்சிரே வர புண்டரீகே பத்தா சனோஜே திவல்லவ சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்ற இல்லையா. மூன்று கோணங்கள் இருக்கு இந்த ஸ்லோகத்துக்கு தான் அர்த்தம். த்ரிகோணம்னா மூணு கோணங்கள் இருக்கு. இந்த மூன்று கோணங்கள் இருக்கக்கூடிய திவ்ய படுக்கையில கிருஷ்ணனானவன் படுத்துன்னு இருக்கான் இல்லையா. ஆம்நாய கந்தி ருதித ஸ்துரிதாதரோஷ்டம் ஆசிரா விலேக்ஷணம் அனுக்ஷணம் அந்தஹாசம்னு சொல்றான். அப்படியே பட்ட இல்லையா, கோபால டிம்ப வபுஷம் குஹனா ஜனன்யா பிராணஸ்தனன்யமி பரம்புமாம்சம் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த இடத்துல குஹனா ஜஹான்யா அப்படி ஜனன்யா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ முக்குரைசிங்கரை சாதிக்கிறார் ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்பார்னு சொல்லி தன்னுடைய வியாக்கியானத்தை திருப்பா வியாக்கியானத்துல சாதிக்கிறார். குஹனா ஜனன்யான்னு சொன்னாலேன்னு சொல்லி பொய்யான தாயார்னு அர்த்தம் அப்படியா. பொய்யான தாயார்னா யாரு, யசோதையா, யசோதை வடிவுல வந்த பூதனையா அப்படின்னு கேக்குறார். யசோதையே பொய்யான தாயார், பூதனையே பூதனை பொய்யிலும் பொய் அப்படின்னு சொல்ல எப்படி அப்படின்னு கேட்டால், பெரிய திருமொழியில கலியன் சொல்லும் பொழுது பெற்ற தாய் போல வந்த பேய்ச்சி பெருமுளையோடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயன் அப்படின்னு பெரிய திருமொழியில கலியன் சாதிக்கிறான். இதுவே இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது, வஞ்சனை செய்ய தாயுருவாகி வந்த பேய் அலறி மண் சேர நஞ்சமர் முளையூடு உயிர் செகவுண்ட நாதனை அப்படின்னு திருவங்கையாழ்வார் சாதிக்கிறார். யசோத போல வேஷம் போட்டு கொண்டு வந்து நிக்கலாம் பூதனை, நமக்கெல்லாம் தெரியும் அந்த கதை இல்லையா. பிரளம்ப பகசானூர திருணாவர்த்த மகாசனைஹி முஷ்டி காரிஷ்ட த்விவித பூதனா கேஷி தேனுகைஹி அப்படின்னு தசமஸ்கந்தத்துல சுகர் சொல்றார். அப்படி ஏகப்பட்ட ஒரு அசுரப்படைய வச்சுருந்தான் கம்சன். அதுல கம்சேன பிரகிதா கோரா பூதனா பாலகாதினி அப்படின்னு சுகர் சொல்றார். அப்படி சின்ன குழந்தைகளை கொல்லக்கூடிய ஒரு பாலாரிஷ்ட கிரகமான பூதனைய அனுப்புறாள் இந்த கம்சன். அவ குழந்தைகிட்ட வர குழந்தை அழறது, அதனுடைய அதர பல்லவத்திலிருந்து வேறு துணியானது கேட்கறதுன்றார் சுவாமி தேசிகன். அப்படியேப்பட்ட குழந்தை இல்லையா, மகரிஷிகள்லாம் காட்டிலேருந்து வந்து ஆயர்பாடிக்கு வந்து மாட்டு கொட்டையில காத்து மாட்டு கொட்டால காத்துன்னு இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டால், குழந்தையோட அழுகுறல கேட்டால் கிருஷ்ணன் அழுதா வேதமே சொல்ற மாதிரி கேட்கறதா அவருக்கு. அது அழுகிறது இல்ல, கிருஷ்ணன் கல் கல் அப்படின்னு நடந்து சொன்னான்னா வேதம் துவனிக்கிறதாம். அப்படி வேதமே லோகத்துல வந்து கிருஷ்ணனா பிறந்ததுன்னு வியாக்கியானம் பண்றா. அப்படி இவள் குழந்தை அழறத பார்க்கிறா. இப்ப குழந்தை அழறத பார்த்தா அப்படியே வேதமே சொல்ற மாதிரி கேட்டான். இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயமாகவும் வியாக்கியானம் பண்றா பெரியவாள்லாம். பூதனை தன்னுடைய திருநேத்திரத்தை பார்க்க கூடாதுன்றதுக்காக பெருமாள் கண்ணை மூடிந்தானா இல்லையா. திருவாய்மொழியில சொல்லும்பொழுது பங்கைய கண்ணன பங்கைய கண்ணன் என்கோ பவள செவ்வாயன் என்கோ அங்கதிர் அடியன் என்கோ அஞ்சன வண்ணன் என்கோன்னு நம்மாழ்வார் ஸ்பஷ்டமா சொல்றார். ஸ்புட பத்ம லோச்சனஹா அப்படின்னு இத பெரியவாள் அவனுடைய கண்ணழக வியாக்கியானம் பண்றா. அப்படிப்பட்ட நேத்திரங்களை பூதனைக்கு அவ காட்டல. ஏன்னா அவ எங்க பயந்து ஓடிடுவாளோ அப்படின்னு கண்ணை மூடிட்டானாம் பெருமாள். ஏன்னா தான் யார் அப்படின்றத காட்டி கொடுக்க கூடாதுன்றதுல பெருமாள் ஸ்திரமா இருந்துட்டு கண்களை மூடிக்கொண்டான்னு சொல்றா இல்லையா. பூதனா யாதவாபீதத்தை சொல்றது விஷங்கலந்த ஒரு பாலை கொடுத்தார்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எப்படின்னா, சங்கேன கிருஷ்ண சகபூதனாயா பிராணார் பவௌ பொருத்த புனர்பவாய பவாயா யவத்பூதம் பாவேதா ஜானானாம் தனஞ்சயம் தொம் ந புனர்பவபுவாம். இப்படிப்பட்ட ஒரு இந்த பூத்தனையானவள் சன்யபானத்தை கொடுக்கிறார். சன்யபானத்தை கொடுத்தால் அது பால் மட்டும் சன்யபானம் பண்றப்போ பால் பத்தியமாகுமா அப்படின்னு கேட்டால் பத்தியம் ஆகாதுன்னு சொல்றா. ஏன்னா பாலோட சேர்ந்து அவருடைய பிராணனையும் சேர்த்து உறிஞ்சி விடுறான் அவன் இல்லையா. அந்த குழந்தை சாதாரண குழந்தையா, அந்த குழந்தை பூத்தனை கீழே விழறா. கீழே விழுந்தா குழந்தை அவன் மேல ஏறி படுத்துட்டு இருக்கான். நாராயணியத்துல சொல்றார், த்வத்பீத பூதஸ்தன தத்ததாரி சரீராத் சமுச்சலன் உச்சதரோஹி தூமஹா சங்காமதா தாகரவ கிமேஷா கிம் சாந்தனோ கௌல் குலவோத குலவோதவதி. பூதனை இறந்து போயிட்டா, அவளுக்கு சடங்குகள்லாம் பண்ணா, நெருப்பு வச்சா, அவளுடைய உடல்லிருந்து உண்டான புகை சந்தன புகையா அகிர்புறையா புகையா குங்குலிய புகையான்னு தெரியவே இல்லையா. அந்த அளவுக்கு அந்த அரக்கியோடைய உடம்புல இருந்து அவ்வளவு ஒரு வாசனை வருதான். ஏன் அப்படின்னா எம்பெருமானுடைய சம்பந்தம் அவளுக்கு கிடைச்சபடினால அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பாக்கியத்தை பூதனை பெற்றுக்கொள்கிறாள்னு சொல்றா. ஏன் நமக்கு இந்த சரித்திரத்தை சொல்றதுனால என்ன லாபம் அப்படின்னா, ஸ்தனஞ்சயத்வம் ந புனர் பபுவா அப்படின்னு இந்த பூமியில நாம் மறுபடியும் வந்து குழந்தையா பிறக்கணும் அப்படின்னால் அடுத்த ஜென்மால தானே முடியும் இல்லையா. தாயாரிடத்திலே பால பருகக்கூடாத அளவுக்கு ஒரு வசந்த நிலைக்கு நம்மளை தள்ளிடும் அப்படின்னால் மறுபடியும் அடுத்த ஜென்மம் இந்த லோகத்துல பிறந்து தாயாரிடத்துல ஸ்தன்யபானம் பண்ணணும்னால் அந்த நிலைக்கு நாம் தள்ள மாட்டோம். நேரடியா பிறவியே இல்லாமல் நாம் கிருஷ்ணனை அனுபவிக்க போயிடுவோம் அப்படின்றதுக்காக நமக்கு இந்த விஷயத்த இங்க சொல்லப்படுறது. லீலாசுகரன் கிருஷ்ணகரணாமிர்தம் பண்ணார். அவர் சொல்றார், இடையன்தான கிருஷ்ணன், இடையனான உன்னிடம் பால் நிறைய கிடைக்கும். ஏதாவது ஒரு பாத்திரம் கொண்டு வந்தால் போறோம், எப்பவுமே கிடைச்சிருக்க இந்த பாலே கிடைக்காமல் பண்ணிவிட்டாயே அப்படின்னு கேட்கிறார். எது அப்படின்னு கேட்டால் தாய்ப்பால். நான் வந்து ஒரு நீ வந்து ஒரு இடையன், நான் உங்ககிட்ட பாலை எதிர்பார்த்து வந்தேன், ஆனால் எனக்கு பாலே கிடைக்காதபடி நீ பண்ணிட்டியே அப்படின்னு சொன்னா மோட்சத்துக்கு போயிட்டியேன்னு சொல்ற இல்லையா. அந்த அளவுக்கு இந்த பூதனியுடைய சரித்திரத்தை நாம் சொன்னால் நமக்கு மோட்சம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்றான். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில மறந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அப்படின்னு சொன்னா. கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி இந்த இடத்துல சகடாசுர விருத்தாந்தத்தை சொல்றா இல்லையா. சகடாசுர விருத்தாந்தமே ரொம்ப அழகா இருக்கும். பெருமாளுடைய திருவடிக்கு இப்பேற்பட்ட ஒரு மகிமை இருக்கு அப்படின்னு நமக்கு காண்பிச்சு கொடுக்கலாம் பெருமாள். அதுவும் வண்டி சக்கரத்துக்கு வேகமா வருதுன்னு தெரிஞ்ச உடனேவே அவனுடைய திருவடி மேல சக்கரத்து திருவடி சக்கரத்தினுடைய மேலப்பட்டுதான். சக்கரத்து மேல பட்ட மாத்திரத்துல அப்படியே அந்த சக்கரமானது இருக்க இடம் தெரியாம போயிடுத்துன்றான் பெரியவா. அப்போ பாலமுகுந்த அட்டகத்துல சொல்றார், கரார விந்தேன பதார விந்தம் முகார விந்தே வினிவேஷயந்தம் வடசிய பத்ரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு ரொம்ப அழகா சொல்றார். முஞ்ச குஞ்ச ததாதி இது முகுந்தஹா. முகுந்தனுடைய திருநாமத்துக்கு விற்பத்தி அது இல்லையா. மு அப்படின்னா மோட்சம்னு அர்த்தம், கு அப்படின்னா இந்த லோகத்து ஐஸ்வர்யங்கள்னு அர்த்தம். இந்த ரெண்டுத்தையுமே கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் முகுந்தன். அதனாலதான் அவனுக்கு முகுந்தன் பேர் ஏற்பட்டது. அதுவும் எப்படி வரா, ஆழ இலையில வரா. லீலாசுகர் சொல்றார், விகாய பீயூஷ ரசம் முனீஸ்வராஹ மம அங்கிரி ராஜீவ ரசம் விபந்தி கிம் இதிஸ்வபாதாம்புஜபான கௌதுகி சகோபால பாலா ஸ்ரீயமாதனோதுவா. குட நிறைய அமிர்தம் இருக்கு, அதை உதறி தள்ளிட்டு உன்னுடைய பாத தீர்த்தங்களையே கேட்கிறா பெரியவாள் எல்லாரும். அப்படி அமிர்தத்துல இல்லாத விசேஷம் உன்னுடைய பாதத்துல என்னதான் இருக்கோ தெரியலையே அப்படின்னு அவர் பாடுறார். அப்படியா என்ன இருக்குன்னே தெரியல, பெருமாளுக்கே தெரியலன்னு சொல்றார் இல்லையா. மமாங்கிரி ராஜீவ ரசம் பிபந்திக்கும், என்னுடைய சீபாத தீர்த்தத்தை கேட்கிறாளே, என்னுடைய திருவடியில என்ன பெரிய விஷயம் இருந்துட போறது அதுவே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றார். அந்த விஷயத்த ரொம்ப ஆச்சரியமான ஆச்சியா இருந்த இடத்துல எடுத்துக்காட்டா பெருமாளுடைய ஒரு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சின்னு பெருமாளுடைய திருவடி பலத்தை இங்க காட்டுறான். வேதம் சொல்றது பாதோஸ்ய விஸ்வா பூதானி திருபாதஸ்யாமிருதம் திவி அப்படின்னு சொல்றது. பெருமாளுடைய திருப்பாதத்திலிருந்தா இந்த நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜெகத்தானது உண்டாச்சி அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லையா. கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை சொல்லியும் உள்ள இருக்கிறவ எழுந்து வரல. அதனால மறுபடியும் என்ன பண்ணா, வெள்ளத்தரவில் துயில மறந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவம் உள்ளம் புகிர்ந்து குளிர்ந்த எலோர் என்பாவாய் அப்படின்னு சொல்றான். இப்ப வெள்ளத்தரவில் இல்லையா, வெள்ளத்தரவில்னா ஒரு அழகான ஒரு சாஸ்திரத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், வெள்ளத்தரவு அப்படின்னு கேட்டா என்னன்னா, ஆபோ நாராயிதி புரோக்தாக ஆபோவை நரசூனவா தா யதஸ்யானம் பூர்வம் தேன நாராயண ஸ்மிருதஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். நாராயணன் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் பார்த்தால் நாராணாம் அயனம், நாரங்களில் இருப்பவன் அப்படின்னு ஒரு பொருள். அச்சித்து சித்து இவர் இந்த ரெண்டு வஸ்துக்களுக்குள்ளேயும் இருப்பவன் நாராயணன் அர்த்தம். எல்லாத்திலையும் இருக்கான், எல்லாமும் அவனுள்ள அடக்கம் அப்படின்னு. ஐதராத்மியம் இடம் சர்வம் தத் சத்யம் சா ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு ஒரு வாக்கியம். ஐதராத்மியம் இதம் சர்வம், இதம் சர்வம் ஏத்தது ஆத்மியம் அப்படின்னு, எல்லாம் அவனுள்ளே அடக்கம் அப்படின்னு. நாரம் அப்படின்றதுக்கு தீர்த்தம்னு ஒரு பொருள். அதனால ஆபோவா இதமக்கரே சலீலம் ஆசீத் அப்படின்னு சிருஷ்டியில முதல்ல எந்த வஸ்துனா தீர்த்தம்னா அப்படின்னு வேதம் நமக்கு காட்டுறது இல்லையா. அப்பயேவ சசரஜாத்தௌ தாசு வீரியம் அபாசிரஜத்து அப்படின்னு முதல்லே முதல் நாளே சொன்னேன். அப்படி மனுஸ்மிருதியும் அதே தான் சொல்றார், மனு அதுதான் சொல்றார். முதல்ல முதல் வஸ்து எதுனா தீர்த்தம் அப்படின்னு, நாரதர் அப்படின்ற பெயருக்கே இந்த அர்த்தத்தை சொல்லி பெரியவாள் வியாக்கியானம் பண்றா. நாரம் ததாதீதி நாரதா அப்படின்னு, நாரதர் பிறந்ததுக்கு பிறகுதான் லோகத்துல தீர்த்த சமிருத்தியே ஏற்பட்டது அப்படின்றதுக்காக நாரதர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த இடத்துல. நாரம் அப்படின்னா பிரம்ம ஜானம் அப்படின்னு ஒரு பொருள். இந்த அர்த்தத்தை நாரம்ன்றதுக்கு இந்த அர்த்தத்தை வச்சுட்டால், நாரம் ததாதீதி நாரதா பிரம்ம ஜானத்தை கொடுக்கிறபடினாலே அவருக்கு நாரதர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. நாரம் அப்படின்ற தீர்த்தியை படுக்கையாக உடையவன் நாரணன் அப்படின்னா, பையத்துயன்ற பரமநடி பார்க்கடலுள் பையத்துயன்ற பரமநடி பாடின்னு முன்னாடி சொன்னாலும் இல்லையோ, அந்த விஷயத்தை இங்க சாதிக்கிறார். அந்த தீர்த்தத்தையே படுக்கையா உடையவன் வெள்ளத்தரவு அப்படின்னு. தீர்த்தத்தை தன் இருப்பிடமா யார் வச்சிருப்பான், பெருமாள் தான் வச்சிருப்பான் இல்லையா. ஆயிரம் தலைகளோடு இருக்கக்கூடிய ஸ்வேத சர்ப்பமா இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தான் அவனுடைய படுக்கைன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸ்வேதம் அத்விதீயம் பரம் நிதானம் பிரகோஷம் அதிருத்தம் ஸ்வதிருத்தம் கராளம் ஐராவதம் கிருஷ்ணம் இப்படியெல்லாம் ஒரு அர்த்தம் பண்ணிட்டு, இதுல அதுவும் பிங்களம் ரத்தம் கிரக கலாசம் தனஞ்சயம் தக்ஷகம் ஆதிசேஷகான்னு ஆயிரம் தலைகள் இருக்கிறதாக ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு காரியம் பண்றதுன்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்றா இல்லையா. அப்படிப்பட்ட ஆதிசேஷனுடைய ஒரு பெருமை, அப்படிப்பட்ட ஒரு வெள்ளத்தரவு அப்படின்னு சொன்னான். அதுவும் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மறவடியாம் அப்படின்னு ஆழ்வார் சாதித்தா போல, அப்படி நிவாச சையாசன பாதுக அம்சுக உபதான வருஷமிகின்னு அளவந்தார் சாதிக்கிறார். அப்படி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும், துயிலமர்ந்த வித்து இது முன்னாடியோ சொல்லப்பட்டது இந்த விஷயம் இல்லையா. படுக்கைக்கே இவ்வளவு ஒரு மகாத்மியம் இருக்குன்னா, படுத்து அது மேல படுத்துன்றவனுக்கு எவ்வளவு மகாத்மியம் இருக்கும் இல்லையா. எவ்வளவு பெரியவனா இருப்பான் அவன், அதுவும் படுக்கையே இவ்வளவு பெரிய விஷயம்னா இல்ல. அதுதான் இங்க சொல்றா, உள்ளத்துக்கொண்டு வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும்னா, அதுவும் கர்மாதீனமா இருக்கக்கூடிய மனசு இந்திரியம், கர்மாதீனமா இருக்கக்கூடிய இந்திரியம் பார்த்தால் மனசு, அது ஆத்மாவுக்குன்னு பிரத்யேகமா மனசுன்றது கிடையாது. இந்திரியங்களுடைய பிரவர்த்தனைக்கு மூல காரணமா மனசு இருக்கு. மனசு எதை ஆக்ஞாபிக்கிறதோ அதைத்தான் இந்திரியங்கள்லாம் பண்றது. மனசுன்றது ஒரு கடல் போல எங்க பார்த்தாலும் பரவி இருக்கும் இல்லையா. அந்த கடல்ல பகவான நாம வச்சுண்டு தியானம் பண்ணால் மனசு அடங்கும் இல்லையா. எந்த கடல்ல இருக்கக்கூடிய பகவான நாம வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் தியானம் பண்ணணும்னா பார்க்கடல்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் நாம தியானம் பண்ணோம்னால் அஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம்லாம் சொல்லி நாம தியானம் பண்ணோம்னா பெருமாள் நமக்கு சித்திப்பான் அப்படின்னு உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் இப்படி மனசை யார் அடக்கி வச்சிருக்காரோ அவால இந்த இடத்துல அப்படிப்பட்ட உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னு சொன்னான். முனிவர்களும் யோகிகளும் பார்த்தால் ஹிருதயத்துல பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. ஆதிசேஷனுடைய தல்பத்துல சயனித்திருக்கக்கூடிய ஒரு திருக்கோலத்தை உடைய எம்பெருமான தியானம் பண்றான். மெல்ல எழுந்து அப்படின்னு சொன்னா, ஏன் மெல்ல எழுந்து அப்படின்னா வேகமா எழுந்துக்க கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு, அதனால மெல்ல எழுந்து அப்படின்னு சொல்றான். அதுவும் லக்ஷ்மி நரசிம்மனுடைய ஒரு கராவலம்ப ஸ்தோத்திரம் முக்கு ரவிசங்கர் பண்றாரு, ஆதிசங்கர் ஒரு கராவலம்ப ஸ்தோத்திரம் பண்றாரு, அதே போல முக்கு ரவிசங்கர் நம்முடைய லக்ஷ்மி நரசிம்மனை பற்றி விசிஷ்டாத்வைத பரமா ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் பண்றாரு. சைலாகிரபா கபதமான ஹிரண்யடிம்பா சம்ரக்ஷணாய மிருதுபூத தராதிநாதாம். ஹிரண்யனுடைய சேவகர்கள்லாம் பிரகலாதனை மலை மேலேருந்து தள்ளி விடுறா, கீழே தள்ளுறா, குழந்தை மேலேருந்து விழும்போது சின்னாபின்னமாயிடும் நினைக்கிறா. குழந்தை நினைக்கிறது நாம சின்னாபின்னமாயிடுவோமோ நமக்கு வந்து அடிபட்டுருமோ அப்படின்னு கவலைப்பட்டுதான்னு கேட்டால் அப்படி கவலைப்படல. அது என்ன நினைக்கிறது அப்படின்னா அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கிறது இல்லையா. ஹிருதயேன உத்வகன் ஹரிம் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சாதிக்கிறார் பராசரர். அப்படி எம்பெருமானுக்கு என்ன ஹிருதயத்தை பிடிச்சிட்டு கீழே விழுதான், அந்தர்யாமியா ஹிருதய குகைக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறான். அந்த அளவுக்கு இந்த சரீரத்தை நாம ரட்சிக்கணும். ஏன்னா பெருமாள் உள்ள அந்தர்யாமியாக பெருமாள் இருக்கான் அப்படின்ற ஒரு உயர்ந்த விஷயத்தை நாம் உணரணும்ன்றதுக்காகத்தான் மெல்ல எழுந்து அப்படின்னா. ஏன்னா நாம அவனுக்குத்தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா இந்த சரீரம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த சரீரத்தை நாம காப்பாத்தினால்தான் பெருமாளுக்கு நாம பண்ண முடியணும். அதுவும் ஆழ்வார் ரொம்ப அழகா சாதிக்கிறார். இத மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லாருக்கு அறவதண்டத்தில் உயலுமாமேன்னு ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்றார் இல்லையா. ஹிருதயம்ன்ற கோவில்ல மாதவனை பிரதிஷ்ட பண்ணி அதில் அவன் திருவடியாகிற பக்திய புஷ்பத்தை இட்டு அர்ச்சனை பண்ணணும்னு ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்றாரு இந்த இடத்துல. அப்படி மெல்ல எழுந்து இல்லையா, ரொம்ப அழகான மெல்ல எழுந்து நாம பெருமாளை சேவிக்கணும். அரியன்ற பேரறவம்னு சொன்னான் இல்லையா. பிராமே முகூர் தேஜ உத்தாய சிந்தையோதாத்மனோஹிதம் ஹரிர் ஹரிர் ஹரிரிதி வியாகரேத வைஷ்ணவ புமான். இது வந்து பராசர சமயத்தில் சொல்றிருக்கு. பின்மால வேலையில எழுந்து அருகி அருகி அருகின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு, அதுவும் சாஸ்திரம் சொல்றது உத்திஷ்டன் சிந்தைய ஹரி, விரஜன் சிந்தைய கேசவம், புத்தியம் சிந்தைய கோவிந்தம், சொபம் சிந்தைய மாதவம் அப்படின்னு சொல்ற. அதுவும் குலசேகர ஆழ்வார் தன்னுடைய முகுந்த மாலையில சொல்லும்பொழுது கீரசாகர தரங்க சீகராசார தாரகித சாருமூர்த்தையே போகி போக சயனீய சாயினே மாதவாய மதுவித் விஷே நமஹா. டெய்லி சயனிச்சுக்கிறப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு படுத்துக்கணும்னு சொல்லுது. நம்மால எதெல்லாம் விட முடியலையோ நித்திய காரியங்கள், பகவான் நாமாவ விட முடியாத காரியங்கள் நிறைய இருந்தால் கூட நடுவு நடுவுல பகவானுடைய திருநாமத்தை ஸ்மரிக்கணும்னு சொல்லியிருக்கா. இது சாஸ்திரம் இல்லையா. இந்த பாசுரம் எழுந்திருக்கக்கூடிய பாசுரம் அப்படின்றதுனால நாச்சியார் இந்த இடத்துல அரியன்ற பேரறவம் கேட்டலையோ அப்படின்னு போட்டா இல்லையா. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்னு வெளியில கிளம்புற பாசுரத்துல சப்தத்தோட சொன்னான். இந்த இடத்துல நாச்சியார் பார்த்தால் நிறைய இடத்துல இந்த மாதிரி அரியன்ற பேரறவம், கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு, ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தனன் என்று இப்படி எல்லாம் உள்ளம் புகழ்ந்து குளிர்ந்தேலோரம் பாவ, இப்படி அரியன்ற பேரறவம் கேட்டலையோ அப்படின்னு. அரியன்ற பேரறவம் எப்படி ஒரு அழகான ஒரு திருநாமத்தை அவ சொல்லின் இருக்கா, அப்படி சொல்லின் இருக்கிற ஒரு திருநாமத்தை கூட நீ காதல வாங்காமல் நீ தூங்கின் இருக்க பத்தியா அப்படின்னு இந்த இடத்துல சொல்றதா. இது சாமான்யமான ஒரு அர்த்தம். இந்த பாசுரத்துக்கு உள்ள அர்த்தம் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா. இது உபனிஷத்துடைய சாரார்த்தமே ரொம்ப அழகா சொல்லப்படுது. உபனிஷத்து என்ன, எத்தனை உபனிஷத்துகள் இருக்கு, இதெல்லாம் இந்த பிரணவத்துடைய சந்தசனுடைய அர்த்தம் இல்லையா. திஷதன்னம் ந போக்தவ்யம், திஷதன்னம் நைவ போஜயேத், பாண்டவான் திஷசே ராஜன், மம பிராணாகி பாண்டவாக அப்படின்னு பெருமாள் யாரு அவன் அண்டி போறாளோ, பெருமாளிடத்தில் யார் சரணாகதி பண்ணிக்கிறாளோ அவளுக்கு பெருமாள் எல்லா விதமான ரக்ஷணத்தையும் பண்ணுவான் அப்படின்னு இந்த இடத்துல சுவாபதேசார்த்தத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆச்சாரியனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துல நிறைய சொல்றார். பெரியாழ்வாரை எழுப்பக்கூடிய பாசுரமா இதை வியாக்கியானம் பண்றார். பெரியாழ்வாருக்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இல்லையா, அதுவும் நாச்சியாருக்கு குருவா இருக்கக்கூடியவர் பெரியாழ்வார், தகப்பனாராக இருந்து கொண்டும் பல விஷயங்களை இந்த இடத்துல சாதிச்சிருக்கார், நமக்கு பிரபந்தங்களா கொடுத்திருக்கார். அப்படி இங்க பெரியாழ்வாரை எழுப்பக்கூடிய பாசுரமா எப்படி இது அமையும் அப்படின்னு கேட்டால், பெருமாளை பத்தி ரொம்ப அழகாவே சாதிக்கிறார். இங்க பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சின்னு பெருமாளுடைய அவதார விசேஷத்தை சொல்றதுனால இந்த அவதார விசேஷத்தை பெரியாழ்வாரும் எடுத்துக்கிறார். சீதக்கடலுள் அமுதுன்ன தேவகி கோதை குழலால் யசோதைக்கு போ தந்த, இந்த மாதிரியான பாசுரங்கள் இல்லையா, இந்த பாசுரங்கள்லாம் பெருமாளுக்கு குட்டி குட்டியான திருவடி. பாத கமலங்கள் காணீரே பவளவாய் உயர் வந்து காணீரே அப்படின்னு சொன்னபடியினால குட்டி குட்டியான திருவடியை தொட்டில் அழகா படுத்துட்டு இருக்க குழந்தைய வந்து பாருங்கள் அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்கிறதுனால இந்த பாசுரத்துல பெரியாழ்வாரை எழுப்புறதாகவே அமைஞ்சிருக்கு. இதோடு இன்னைக்கு பாசுரத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளைக்கு ஏழாவது பாசுரம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.